பிரத்யாதிஷ்டபுராதன பிரஹரணக்ராமஹ க்ஷணம் பாணிஜைஹி அவ்யாத்ரீணி ஜகந்த்யகுண்ட மஹிமா வைகுண்ட கண்டீரவஹ யத் ப்ராதுர்பவநாதவந்த்ய ஜடராஜாதிருச்சிகாத்வேதசாம் யா காசித் சஹசா மஹாசுரகிரஹஸ்தூனா பிதாமஹ்யபூத். ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீ தசாவதார ஸ்தோத்திரத்தில் உள்ள 5வது பத்தியம் இது. இதை நாம் இப்போது அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த பத்தியம் ரொம்ப விசேஷமான பத்தியம். எல்லா பத்தியங்களுமே சுவாமியினுடைய எல்லா பத்தியங்களுமே விசேஷமானவைகள் தான். இருந்தாலும் இந்த பத்தியத்துக்கு வரைச்சே இந்த 15 நிமிஷம் பிரதிஜையை வச்சுக்க முடியாத பிள்ளைக்கு அதுக்கு மேலே தான் போகும்னு அப்படி நினைக்கிறேன். அதனால் 2 பாகமாக ரெக்கார்டிங்காக ஷேர் பண்ணுறேன். இது நிசிம்மரை பற்றிய ஸ்லோகம். நிசிம்ம அனுபவம் நாம் பிரபந்தத்தில் நிறைய பார்க்குறோம். இதில் குறிப்பாக என்ன ஒரு ஆழ்வார்களுடைய அனுபவத்தில் என்னன்னு கேட்டால், ஒரு அவதாரத்தை அவ அனுபவிக்கிச்சு இன்னொரு அவதாரம் அவளுக்கு ஞாபகம் வரும், ஸ்புரிக்கும். அப்போ பதங்களை மாற்றி மாற்றி போடுவா. அதில் குறிப்பாக பெரியாழ்வார் நம்மாழ்வார் இவா ரெண்டு பேருடைய நிசிம்ம அனுபவத்தை கான்ட்ராஸ்ட் பார்க்கலாம். ரெண்டுமே இந்த பத்தியத்துக்கு சம்பந்தப்பட்டது தான். பெரியாழ்வார் வந்து மாணிக்க கிங்கினியா அந்த பதிகத்தில் வரைச்சே அளந்திட்ட தோனை அவந்தட்ட ஆங்கே வளர்ந்துட்டு வாழுக சிங்க உருவாய் உளந்தொட்டிரணையன் ஒன் மார்பகலம் விளந்திட்ட கைகளால் சப்பானே பேமலை உண்டானே சப்பானி அப்படின்னு கண்ணனை அனுபவிக்க அந்த சப்பானி கொட்டக்கூடிய அந்த அனுபவத்தில் வரைச்சே நிசிம்மனை அனுபவிக்கிறார். அந்த நிஜம்மனே நீ மாதிரி பண்ணணும்னு சாதிக்கிறதுங்க. அழுவா எடுத்துனோம்னா எங்கும் உலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் தூண் புடைப்ப அங்கப்பொழுதே அவன் மீய தோன்றிய எம் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சிறுமைத்தேனு. அங்க எங்கும் உலன் கண்ணன்னு அழுவாருடைய பதப்பிரயோகம் தான் சுவாரஸ்யம். இங்க கிருஷ்ண அனுபவத்துல நிஜம்மனை சேவிக்கிறார், அங்க நசிம் அனுபவத்துல கிருஷ்ணா பாவிக்கிறார். இப்படி அவளுக்குள்ள அனுபவம் இருக்கு, ரொம்ப விவரிக்க முடியாத ஒரு அனுபவமா இருந்திருக்கு. அதை விஜயாபனம் பண்ண தோணித்து அதுக்காக அதை விஜயாமிச்சேன். இப்ப இந்த அவதாரம் அனுபவம் விசேஷமான அவதாரம் என்னன்னா, அன்பில் கோபாலாச்சாரியர் அவர் வியாக்கரணத்தை தான் வச்சு நடிகன் இப்ப சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன். அதுல வந்து அந்த வியாக்கணத்தில் அடியனுடைய மனசை இழந்துட்டேன். அதாவது ரொம்ப அற்புதமான வியாக்கணம். சம்ஸ்கிருதம் வாசிச்சவா இருந்தா இதை கேட்கக்கூடியவா அவசியம் அந்த அவருடைய வியாக்கணத்தை வாசிக்கணும். நம்ம பவுண்டரீபவன் சுவாமி ஆசிரமத்தில் போட்டிருக்கோம் அந்த புஸ்தக தசாவதாரத்துக்கு. அதில் எஸ்பெஷலி தசாவதார சதத்துக்கு அவருடைய வியாக்கியானம் இருக்கு, ரொம்ப அற்புதமாக இருக்கு. அதுவும் குறிப்பாக அந்த நிசிம்ம அவதாரத்தினுடைய. இப்போ எதுக்காக எம்பெருமான் நிசிம்மனா அதுவும் இந்த தூணில் அவதரிச்சான் அப்படின்னு கேட்டா, அதுக்கு சுவாமி சொல்றார், விஷ்ணோர் வியாப்தி ரூப பிருகத்வம் கல் வாக்ஷிப்தம் கலு ஆக்ஷிப்தம் சத்ருனா. இப்போ விஷ்ணு எங்கும் இருக்கிறான், அதான் ஆழ்வார் சொன்னார் எங்கும் புலன் கண்ணன். இப்ப எல்லா இடத்துலயும் இருக்கான்னா இல்லைன்றதுதான் இரண்டு கஷிப்பருடைய ஆக்ஷேபம். அதை ப்ரூவ் பண்றதுக்கு இவன் எங்க காட்டுறானோ அங்கேருந்து ஆவிர்வகிக்கணும். ஆவிர்வகிச்சான்னாதான், ஏன்னா எல்லா இடத்துலயும் வியாபி காட்டி அந்த அவதாரமான அந்த ஆவிர்வாவமானது செல்லாது. அல்லது அங்கேருந்து எங்கேருந்தாலும் ஆவிர்வகிச்சிட்டானா எல்லா இடத்துலயும் இருக்கான்றது ப்ரூவ் ஆயிடும். அதனாலதான் இந்த மாதிரி அவதாரம் பண்ணார். இன்னொன்னு, இவர் சிங்கமா அவதாரம் பண்ண போறாருன்றது முன்னாடி தெரியுமான்னு கேட்டா, என்ன தோன்றதுன்னு கேட்டா, இந்த அவதாரத்துல குறிப்பா இந்த புராணத்துல ஐ மீன் இந்த அவதாரத்துல பிரகலாதன் வந்து பயன்படுத்தக்கூடிய சொல் வந்து ஹரி தான், ஹரி ஹரி ஹரின்னு. இப்ப ஹரின்றது எம்பெருமானையும் குறிக்கும் சிங்கத்தையும் குறிக்கும். அவ முன்கூட்டியே அவனுக்கு தெரிஞ்சிருக்க போல இருக்கும், பெருமாள் சிங்கமா வரப்போறான்னு சொல்லிட்டு. அதனாலதான் ஹரி ஹரின்ற சப்தத்தை நிறைய நம்ம பார்க்கிறோம். அப்படி இந்த ஒரு இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இத ஸ்லோகம் ஆரம்ப அர்த்தத்தை நம்ம பார்க்க போறோம். பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமஹ. பிரத்தி ஆதிஷ்டன்னு சொன்னா திருப்பி அனுப்பப்பட்டன்னு அர்த்தம். யாருன்னு கேட்டா புராதன பிரகரண கிராமஹ. புராதனம் சொன்னா முன்னமே இருந்த பிரகரணம்னா ஆயுதங்கள், கிராமம்னா சமூகம். இப்ப எவனால் தன்னுடைய பழைய ஆயுதங்கள் எல்லாம் திருப்பி அனுப்பப்பட்டவனோ, எதனால் ஏன் அப்படி பண்ணு கேட்டா, பாணி ஜெய்கி, பாணின கை, ஜன அதிலிருந்து தோன்றியவை நகங்கள், நகங்களினால் க்ஷணம்னு போட்டுட்டார். இது இந்த சுவாமி கோபாலாச்சார சுவாமி அழகா ஒரு டயலாகே எழுதியிருக்கார் தான், அதாவது நகங்களுக்கும் எம்பெருமானுக்கும் நடந்த சம்பாதமாக எழுதியிருக்கார். ஆனால் இதுக்கு முன்னாடியே பாசன்ற கவி தூத வாக்கியத்தில் சம்ஸ்கிருதம் படிக்கிறது என்ன பயனு கேட்டால் அந்த காவியங்கள் வாசிக்கிறது தான், அதுலேயும் அனுபவங்கள் ஏற்படுறது, காவியம்னு தள்ள முடியாது நம்ம எல்லாத்தையும். அந்த தூத வாக்கியத்தில் கிருஷ்ணனை வந்து கட்டி போடுறதுக்கு முயற்சி பண்ணுறான், துரியோதனை ஆர்டர் பண்ணுறான், கமாண்ட் பண்ணுறான், அவனை கட்டி போடுங்கன்னு சொல்லிட்டு. அப்போது அந்த அந்த காலத்தில் நம்ம யோசிச்சு பார்க்கணும், ட்ராமா ஸ்டேஜில் போடுச்சு, ட்ரமேட்டிக்காக ஒரு ஒரு ஆயுதமாக வருது அந்த ட்ராமாவில். சக்கரத்தார் முதல்ல வரார், வந்தவனை என்ன பண்ணிட்டா என்ன பண்ணிட்டு உடனே திருப்பி அனுப்புறார், அடுத்து கட்கம், இது மாதிரி கௌமோதகி ஒவ்வொன்றா வந்து ரொம்ப ஜோராக இருக்கும் அந்த நாடகம் தூத வாக்கியம். அப்போ ஒவ்வொன்றா பகவான் திருப்பி அனுப்பிச்சு, அப்போ அந்த எசன்ஸை இங்கே கேப்சர் பண்ணார் நம் சுவாமி கோபாலதேசிகாச்சார், அதாவது இவர் கோபாலாச்சாரியார். அவர் அழகாக ஒரு சம்பாதமாக போட்டிருக்கார், நாங்களாம் பகவான் கிளம்பிடுறானா அவதாரம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிச்சு இவெல்லாம் ஆட்சேபம் பண்ணுறார், நாங்களும் கூட வரும், எங்களையும் ஆட்சிட்டு போகணும், நாங்களாம் உடைய பிரித்தியால் உங்களுக்கு பணி செய்வதுதான் எம்முடைய கடமை, அந்த பணி என்னன்னு கேட்டால் நீ எங்கே இந்த மாதிரி விஷயங்களுக்காக போச்சு யுத்தமாட்டம் இந்த மாதிரி போகும்போது நாங்கள் கூடவே வந்து நாங்கள் தான் அந்த சம்ஹாரத்தை பண்ணுவோம்ன்ற ரீதியில் அவ ஆயுதங்கள்லாம் சொல்கிறாளாம். அப்போ பகவான் வந்து இல்லை இல்லை நீங்கள் திரும்பி போகணும், ஏன்னா என்னுடைய பக்தனுடைய வாக்கை நான் காப்பாற்றணும், அந்த பக்தனுடைய வாக்கு சத்தியமாக்கணும், அதில் ஒரு நீங்கள் வந்தேன்னா அந்த வாக்கு பொய்யாயிடும், ஏன்னா ஹிரண்யகிருஷ்ணனுடைய வரணம் அது மாதிரி இருக்குன்னு சொல்ல பகவான் சொல்கிறான், அப்போ நீர் எப்படி வந்து சத்ருவை சம்ஹாரம் பண்ணுவேன்னு அவைகள் கேட்க, அதுக்கு பகவான் இந்த நகங்களாலேயே பண்ணிவிடுவேன், கவலைப்படாதீங்கன்னுறான். அப்போ பாணி ஜெய்கின்றதுக்கு சுவாமி சாதிக்கிறார், பாணினா கை, அப்போ கையோடு சேர்ந்த நகம் தானே, அப்போ நகங்கள்னால கையின்றது எப்பயும் அபய பிரதானத்துக்கு இருக்கக்கூடிய விஷயம், அப்போ நகங்கள்னால சத்ருவை சம்ஹாரம் பண்ணாலும் இந்த கரத்தோடு சேர்ந்துக்கிறதுனால அது பிரகலாதனுக்கு அனுகிரகமாகவும் போகும்னு சொல்லிட்டு. இன்னொன்று இவாளுக்கு ஆட்சேபம் என்னன்னு கேட்டால், இப்படி ஒரு தடவை அந்த நகங்களுக்கு சான்ஸ் கொடுத்துட்டா மறுபடியும் எங்களுக்கு சான்ஸ் கிடைக்காம போயிடுமே ரீதியில் அவைகள் யோசிக்க, அதான் க்ஷணம்னு போட்டுனாரன் பதம். க்ஷணம்னா உடனே வந்துவிட்றேன், உங்ககிட்ட கூட அதிகாரத்தை நான் எடுத்து மொத்தமாக கொடுத்துட மாட்டேன், ஒரு க்ஷணத்துக்கு அந்த அதிகாரத்தை உங்களிடத்திலேருந்து அந்த நகங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உடனே மறுபடியும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படின்றாராம். அதான் அந்த க்ஷணம் பதமா, அதனால நீங்க கவலைப்படாதீங்கோ, நான் வந்து இந்த நகங்களோடையே போய் இந்த இவனை ஹிரண்யகசிபுவை பதம் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பித்தாராம், அனுப்பி வச்சாராம் பகவான் அந்த ஆயுதங்களை எல்லாம். அந்த ரீதியில் ரொம்ப ட்ரமாட்டிக்கா அவருடைய அந்த வர்ணனையானது இருக்கு, சம்பாதத்தினுடைய வர்ணனை. இப்படியா இருக்கக்கூடிய இந்த நிஜம் அவதாரம். இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டா, இப்போ ஹிரண்யகசிபு தான் அளந்தட்ட தூணை, அதான் பெரியவாய் பாசுரத்தை பார்த்தோம், ஏன்னா அவனுக்கு என்ன அந்த தூணை கட்டச்சும் பார்த்துட்டே இருந்தானா, பூர்த்தியா கவனிச்சிருக்கான், கவனிச்சப்ப அதுக்குள்ள எதுவுமே போடல யாருமே, பூர்த்தியா பூர்த்தி ஆயிடுத்து மேல லிங்க் பண்ணிட்டா, அதனால அவன் அந்த தூணை தைரியமா காமிச்சு கேட்டான்னு சொல்லுவா. இப்போ அவதாரம் பண்ணப்பறம் பிரகலாதன் பார்த்தானா அப்படின்னு கேட்டா, இல்லை, அவதாரத்துக்கு முன்னாடியே பிரகலாதனுக்கு பெருமாளுங்க தெரிஞ்சார். அனுபதமேவ திருஷ்யத்தை அவதார தர்ஷனம் பிரகலாதசியன்னு பாகவதத்தில் எடுத்து காண்பிக்கிறார், திருஷ்யத்தைன்னு அவன் சொல்றான், அதாவது தெரிகிறதே பாருன்னு சொன்னதை தவிர வரப்போறாரு பாருன்னு அவன் சொல்லல. ஏன் ஹிரண்யகசிபுவுக்கு தெரியலன்னு சொன்னா, விமூடா நானு பஷ்யந்தி பஷ்யந்தி ஞான சக்ஷுஷஹான்னு அந்த பிரமாணத்தை எடுத்து காண்பிக்கிறார் ஸ்ரீமான் கோபாலாச்சார். இப்போ ஏன் ஹிரண்யகசிபு தெரிஞ்சுன்னா அவன் விமூடன், பிரகலாதனுக்கு ஏன் தெரிஞ்சுக்கிட்டா அவன் ஞான சக்ஷு, அவன் ஞான ஞானக்கண்ணை உடையவன். அப்போ ஞானாலோகேன புத்திரேன பூர்வமே திருஷ்டகான அழகாக சாதிக்கிறான், ஞான ஞானக்கண்ணால் ஏற்கனவே புத்தன் பார்த்துட்டான் பகவானை, ஏன்னா அவனுக்கு தானே முதல் அவதாரமே அவனுக்காக தானே, பிரகலாதார்த்தம் நிசிம்மக தெனைவ பிரதமம் திருஷ்யத்தை அப்படின்ட்டு பகவான் என்ன பண்ணான்னா, முதல்ல பிரகலாதனுக்கு சேவை சாதிச்சுட்டு அதுக்கு பிறகுதான் ஹிரண்யகசிபு காண்பிக்கிறான் அழகாக, ரொம்ப ரொம்ப அழகாக இங்கே சொல்றார். இன்னொரு விஷயம் அந்த மகானுடைய வியாக்கணத்தில் நிறைய என்ன மனசு கலர்ந்தது, பிரம்மஸ்தம்பம் அசௌத்துன்னு போன ஸ்லோகத்தில் பார்த்தோம், போன பத்தியத்தில் பிரம்மஸ்தம்பம் அசௌத்துன்னு சொன்னால் பிரம்மமாகிய அந்த ஸ்தம்பம் அல்லது பிரம்ம முதல் ஸ்தம்பம் வரை இந்த பூமாதேவியானவள் பிரசவித்தாள்னு போட்டார். இங்க பிரம்ம பிதரம் பிரம்மஸ்தம்பகன்னு அழகா போட்டுட்டார். அந்த பிரம்மம்னா இந்த பரபிரம்மம் அல்லது இந்த சதுர்முக பிரம்மா, சதுர்முக பிரம்மாவனுடைய பிதரம்னா அப்பா, அப்பாவை அப்பாவான பிரம்மத்தை இந்த ஸ்தம்பமானது பிரசவித்தது அழகா சரிக்கிறது. அங்க பிரம்மஸ்தம்பம் இங்க ஸ்தம்ப ஸ்தம்பன ஸ்தூணா அந்த தூண். அப்ப அந்த தூண் என்ன பண்ணிட்டுன்னு கேட்டா, முன்பு படைக்கப்பட்ட பிரம்மாவினுடைய தகப்பனாரான பரபிரம்மத்தை இந்த தூண் பிரசவித்ததுன்னு அழகா இங்க சுவாமி அந்த சப்த ஸ்வரசத்தை காட்டுறார். இப்படி இன்னொரு விஷயம் சாதிக்கிற கடைசியா, ரெண்டு ஸ்லோகத்திலையும் முந்தின ஸ்லோகமா சரி இந்த ஸ்லோகமா இருந்தாலும் சரி, சம்ஹாரத்தை பத்தி விஷயமே இல்லை, சம்ஹாரத்தை பத்தி விஷயம் இல்லை, ஆனா சாது பிரித்தாண்டம் மாத்திரம்தான். அதனால இந்த சுப தருணம் தானே, இந்த சுப சுபம் ஆசனோத்து, அதனால சுபத்தை மட்டுமே சுவாமி பிரஸ்தாபிச்சிருக்கார். இன்னொரு விஷயம் புரிச்சிருக்க அதையும் விஞ்ஞாபிச்சிடறேன், மகாசுரகான்னு பதம் போட்டிருக்கார். ஏன்னா அசுரனுக்கு எதுக்கு மகான்ற ஒரு அடைமொழி அப்படின்னு கேட்டா, ஸ்ரீமத் பாகவதத்திலேயே சுகர் வந்து மகாசுரக சுதம் மகாபாகவதம் மகாசுரகன்னு அங்கே சாதிச்சிருக்காராம். அப்ப சுகமுகா சுதக சப்தகன்னு இந்த சுவாமி இருக்கிற பெரிய கவி இவர். அழகா சுகமுகா சுதக சப்தகன்னு போட்டிருக்கார். சுக்கன்ன கிளி அல்லது சுகாச்சாரிய, அவரோட முகத்திலிருந்து நவிய அந்த பதத்தை நம் சுவாமி பயன்படுத்துகிறார்னு போட்டிருக்கார். எத்யபி மகாசுரக, எதுக்கு இவன் மகாசுரன் சொன்னா, இவன் அசுரனா இருக்கிறதுல மகத்துவத்துக்கு போறது ஒண்ணு, இன்னொரு மகத்துவம் என்னன்னு கேட்டா, தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாகவதன் பகவான் ரெண்டு பேருடைய கர்ப்பமும் சித்திச்சுதான். அதாவது இவனுடைய மனைவி கயாது, இவாளுடைய கர்ப்பத்துல பாகவதோத்தமன் இருந்தான், இவனுடைய கிரகத்து தூண்ல எம்பெருமானுடைய கர்ப்பமான இருந்ததுன்னு இந்த ரெண்டு கர்ப்ப சம்பந்தம் இருக்கிறதுனாலே அவன் மகாசுரன் அழகா இங்க சாதிக்கிறார் கண்டிக்கிறார் நம்முடைய இந்த வியாக்கியாதா. ஆக இந்த விஷயங்களை கொண்டு இந்த பத்தியத்தினுடைய நம்ம இதை பார்க்கலாம், அர்த்தங்களை சம்ஸ்கிருதத்தை பார்க்கலாம். இதுலயும் ரெண்டு பாகமா இந்த பத்தியத்தை பிரிக்கலாம். அவ்யாத்துன்னு ஒரு கிரியாபதம், அபூத்துன்னு ஒரு கிரியாபதம். அதாவது க்ஷணம்லேருந்து ஆரம்பிச்சு அவ்யாத்து, யாதிரிச்சு காத்துலேருந்து ஆரம்பிச்சு அபூத், இப்படி ரெண்டா பிரிக்கலாம். எதை வேணா முன்ன பின்ன போட்டுக்கலாம், அதுல ஒன்றும் பெரிய இது இல்லை, பிரச்சனை இல்லை. ஸோ முதல்ல இந்த லிஸ்கோ புஸ்தகத்தில் போட்ட அனுபவத்தை பார்ப்போம். க்ஷணம் அவ்யாத் தான் முதல்ல எடுத்துட்டு இருக்க, ஆசிரமத்தில் போட்ட புஸ்தகத்தில் வரைச்சு யாதிரிச்சு காத்து அபூத் எடுத்துட்டு இருக்க, ரெண்டும் சப்ஜெக்ட் பெடிகேட்னா இருக்கிறதுனால சம்ஸ்கிருதத்தில் எதை வேணா முன்னாடி போட்டு சொல்லலாம். அப்ப க்ஷணம் பாணிஜெய்ஹி பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராம அகுண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவ திரிணி ஜெகந்தி அவ்யாத். அவ்யாத் கிரியாபதம், அவ்யாத்ன்றது லிங்க விதிலிங்கது, காப்பாற்ற வேண்டும், அவரக்ஷணன் தாத்து, அவ்யாத்தனை காப்பாற்ற வேண்டும். எவற்றேன்னு கேட்டால் ஜெகந்தி, ஜெகந்தின மூன்று உலகங்களை அல்லது உலகங்களையும் ஏற்கனவே பார்த்தோம். ஜெகந்தி த்ரீனின்னு போட்டிருந்தாலும் மூன்று உலகம், த்ரீனி ஜெகந்தி அவ்யாத், மூன்று உலகங்களையும் காப்பாற்ற வேண்டும். யார் அப்படின்னு கேட்டால் வைகுண்ட கண்டீரவஹா. இந்த கண்டீரவ சப்தத்தை காமாசிகாசத்திலையும் பயன்படுத்தியிருக்கார். கண்டீரவன்னு சொன்னால் சிங்கத்துக்கு பெயர், அது யானையினுடைய எதிரி. இது எப்படிப்பட்ட சிங்கம்னு கேட்டால் வைகுண்ட கண்டீரவஹா அப்படின்னு போட்டினார். வைகுண்டன் எம்பெருமானுக்கு பெயர், நரசிம்ம வடிவமாக இருக்கக்கூடிய எம்பெருமான், அந்த எம்பெருமான் காப்பாற்ற வேண்டும் மூன்று உலகங்களையும். மேலும் அவனுக்கு என்ன விசேஷம் கேட்டா, அகுண்ட மகிமான்னு போட்டுட்டார். மகிமை, அவனோட மகிமை இருக்கு. அகுண்டம் அப்படின்னா வீணாகாது, எப்பயுமே நாசத்தை அடையாதது, ஒருவித குறைவும் அது கிடையாது. அப்படிப்பட்ட அகுண்டமா ஆன சக்தியை உடையவனால் எம்பெருமான் நம்மை காப்பாற்றும். இவன் எப்படிப்பட்டவன் கேட்டா, பிரகரண கிராமஹா, ஆயுத கூட்டத்தை உடையவன். பிரகரணம்னா ஆயுதம், கூட்டம் கிராமம்னா கூட்டம்னு அர்த்தம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஆயுதமே இல்லாம தானே வந்தா அப்படின்னு சொன்னா, பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமக, பிரத்யாதிஷ்டனா திருப்பி அனுப்பப்பட்ட அல்லது மறுக்கப்பட்ட பழமையான ஆயுதங்களை உடையவன். இப்போ இந்த க்ஷணத்துல நிஜம்னு அவதாரம் பண்ணச்சு. எதனால பண்ணான்னு கேட்டா, பாணிஜெய்கி நகங்கள் இருக்கு, அந்த நகங்கள் தான் ஹிரண்யகசிப வதம் பண்றதுக்கு ஏத்த ஆயுதங்கள் தற்பொழுது, ஏன்னா அவனுடைய வரம் அந்த மாதிரி. அதனால நகைகின்னு சொன்னா நகங்களால், நகங்களால்னா இவைகள் இருக்கு, அந்த நகங்கள்லாம் ஒவ்வொன்றும் துடிச்சுருக்கான். அகம் இகம் இகன்னு சொல்ற அகம் அகம்னு ஒன்றும், அதாவது கவிகளுடைய விசேஷமே கேட்டால் அந்த அந்த விஷயத்த அவ சாட்சாத்கரிப்பா தங்களுடைய திருஷ்டியினால, காந்த திருஷ்டியினால. அதான் நிஜம் அவதாரத்தை நம் சுவாமி தேசிகன் அழகா அவர் நிச்சயமா அதை சாட்சாத்கரிச்சுட்டு நமக்கு இந்த அனுபவத்தை கொடுக்குறார். அது மாதிரி காமாசிகாஷ்டத்தில் வரைச்சு ஆறாவது பத்தியத்தில் அகம் பிரதமிகா மிதப் பிரகட்டிதாகவா பாகவஹான்னு போட்டுண்டார். அதாவது அகம் பிரதமிகான்னு நான் முதல்ல நான் முதல், ஏன்னா பத்து நகங்கள் இருக்கே, ஒரு நகம் இல்லையே, அப்ப பத்து நகங்களுக்குள்ள போட்டி வந்துருத்தான். நான் முதல் இந்த கடித்தை நான் பண்றேன், இந்த கைங்கரியத்தை நான் பண்றேன்னு ஒவ்வொன்றும் போட்டிட்டு கொண்டனும். அதான் அகம் பிரதமிகா மிதப் பிரகட்டிதாகவா பாகவஹா, ஆகவனா போர், அந்த போர்ல இருக்கக்கூடிய ருச்சி அவைகளுக்கு, அதாவது அந்த அந்த இதை பண்றது இவனை சம்ஹாரம் பண்ணணும், அதுல அந்த பாகவகான திருக்கைகள் எல்லாம் அந்த நகங்கள் எல்லாம் ஒண்ணு ஒண்ணு அப்படி போட்டி போட்டு கொண்டனா அங்க சாதிக்கிறார். ஆறாவது பத்தியத்துல விக்காஸ்வரர் நகஸ்வரர் சதஹிரண்யன்ற பத்தியத்துல அது மாதிரி இங்க இப்ப இந்த ஆயுதங்கள்லாம் போட்டி போட்டு கொண்டு வர அவைகள்லாம் அந்த நகங்கள் இருக்கு, தமக்கு அந்த சான்ஸ் போயிடும்ன்றதுக்காக அவைகள்லாம் எம்பெருமானுக்கிட்ட சொல்லி அந்த பழைய ஞாபகப்படுத்தி இரண்டு கஷ்டப்பட்டு வரன் ஞாபகப்படுத்தி அவைகளை திருப்பி அனுப்பி வைத்தனன்னு சாதிக்கிறார். அப்படிப்பட்ட வைகுண்ட கண்டீரவாக அவ்யாதுன்னு போட்டுண்டார். இப்ப யாதிருச்சிக்காது எத் பிராதுர்பாவாத்து, யாதிருச்சிக்கம்னு சொன்னா எதிர்பார்க்காம நடக்கிறது, யாதிருச்சிக்கம் சொன்னா எதிர்ச்சா எதிர்ச்சாஹரேன்னு சொன்னார் இல்லையா. சோ யாதிருச்சிக்காத்துன்னு சொன்னா அந்த எதிர்பார்க்காம நடந்ததுனால என்னது எத் பிராதுர்பாவாத்து, பிராதுர்பாவம்னா அவதாரம் தோன்றுதல், எதுனா எவனுடைய அந்த வைகுண்ட கண்டீரவனுடைய அல்லது வைகுண்டனுடைய எம்பெருமானுடைய பிராதுர்பாவனாத்து பிராதுர்பாவாத்து சமானார்த்தம் தான். பிராதுர்பவனம் பிராதுர்பாவக ரெண்டுமே அவதாரம் அர்த்தம். இது பஞ்சமி பக்தி, பிராதுர்பாவாத்துன்னு சொன்னா பஞ்சமி பக்தி. யாகாசித்துன்னு சொன்னா யாகாசித்துனா ஏதோ ஒரு, ஏன்னா ஒரு மாளிகையில இருந்துட்டு காலனி கஷ்டப்பு, அப்ப பல தூண்கள் இருக்கும், ஒரு தூண்ல பல தூண்கள் இருக்கு. யாகாசித்து மகாசுர கிரகஸ்தூணான்னு போட்டுட்டார். இந்த மகாசுர பதத்துக்கு சுவாரஸ்யத்துக்குன்னு பார்த்தோம், கிரகம்னா வீடு, ஸ்தூணான்னு சொன்னா அந்த பில்லர் அந்த தூண், ஸ்தூண் ஸ்தூணாதான் தமிழ்ல தூண் ஆயிருக்கணும், ஏன்னா தமிழ்ல சக்கரம்லாம் கிடையாது, தூணானது சீலிங்கம், அதான் யாகாச்சித்துன்னு போட்டுண்டார். ஏதோ ஒரு அந்த அசுரனுடைய வீட்டு தூணானது அவந்திய ஜடரா, அவந்தியன்னு சொன்னா அந்த இடத்துல அந்த மலட்டத்தன்மைன்னு போடுற, அது ஜடரான நீங்கியதா இருக்கக்கூடிய சஹசா உடனேவே வேதசாம் பிதாமகி அபூத்து, வேதசன்ற சப்தமானது பிரம்மாவை குறிக்கிறது, ஆனா இங்க பன்மையில போட்டுக்காரு வேதசாம்னா பிரம்மாக்களுக்கு அப்படின்னு அர்த்தமாச்சு. ஏன்னா நிறைய சதுர்முக பிரம்மாக்களை பகவான் படைக்கிறான், ஒரு அண்டம் இல்லை ஒரு சிருஷ்டி இல்லை, அப்ப பல பல அண்டம் இருக்கு, ஒரு அண்டத்துக்கு ஒரு பிரம்மாவை சிருஷ்டி பண்றதா நாம பார்க்கிறோம் சம்பிரதாயத்துல. அப்ப வேதசாம் பிதாமகி அபூத்து, இந்த பிரம்மாவுக்கு ஒரு குறை இருந்துதான், பிரம்மாள்கிட்ட என்னுடைய தாதா பாட்டி யாரு அப்படின்லாம் கேட்டப்போ அத பகவான் இந்த வெயிட் பண்ண சொல்றன்ற ரீதியில இந்த அவதாரத்துல பாட்டின்னு சொன்ன மாதிரி ஹாசியமா சொல்லான்ற ரீதியில பிதாமகி அந்த தூண் இருக்கு பிரம்மாவினுடைய தோப்பனாரை, அதாவது பகவானை அது பிரசவித்ததுனால் அது பிரம்மாவுக்கு சதுர்முக பிரம்மாவுக்கு பிதாமகி ஆச்சுன்னு, அதாவது நமக்கெல்லாம் பிதாமகனா இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு அது பிதாமகி ஆச்சுன்னு ஒரு சுவாரஸ்யம் அபூத்துனா ஆயிற்று. இது பூதாத்து அதனுடைய ஒரு லுங்ல காரம் அது அபூத்துனாச்சு. அப்படி இந்த ஒரு தடவை அண்மையத்தை பார்த்தோம்னா க்ஷணம் பாணிஜெய்கி பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராம அகுண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவ தீனி ஜெகந்தி அவ்யாத்து, யாதிருச்சிகாத்து எத் பிராதுர்பவனாத்து யா காச்சித் மகாசுர கிரகஸ்தூனா அவந்திய ஜடரா சஹசா வேதசாம் பிதாமகி அபூத். க்ஷணம்னா ஒரு க்ஷணம், கணப்பகுதியில் பாணிஜெய்கி நகங்களால், திருத்தியா பக்தி பகுவச்சனம் பாணிஜகன்னு சொன்னா பாணிஜம்னு சொன்னா நகம், நகைஹி பாணிஜேஹி நகங்களால், பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமஹ இந்த பதம் சமஸ்த பதம், இது பகவானுக்கு விசேஷமா போறது. எவன் ஒருவனால் தன்னுடைய பழைய ஆயுதங்கள் எல்லாம் திருப்பி அனுப்பப்பட்டவனோ அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அகுண்ட மகிமா அவன் எப்படிப்பட்டவன் கேட்டா, எந்த விதத்திலும் பூர்த்தியா இருக்கக்கூடிய எந்தவித ஒரு குறையும் இல்லாத ஒரு மகிமையை உடையவன் சக்தியை உடையவனான வைகுண்ட கண்டீரவகன் போட்டுண்டார். நசிம்ம வடிவனாக கூடிய எம்பெருமான் ஸ்ரீனி ஜெகந்தி அவ்யாத்து, மூன்று உலகங்களையும் காப்பாற்ற வேண்டும். என்ன சம்பந்தம், என்ன இப்ப என்ன கான்டெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டா, யாதிருச்சிக்காத்து எத் பிராதுர்பவனாத்து எதிர்பார்க்கல, ஏன்னா இவன் சர்வ வியாப்தனா இருந்துட்டு இருக்கான், அப்ப எங்க கூப்பிடுவான்னு தெரியாது. அதுதான் வரதராஜ பஞ்சாயத்துல சுவாமி அழகா அங்க அனுபவிக்கிறார், எங்க கையை காட்டுவான் தெரியாது, பேசிட்டே இருக்காவா பேசிட்டே இருக்க, எங்க இருக்கா இங்க இருக்கா நான் ஹரின்னு சொல்லிச்சு பிரகலாதனை கையை எங்க காட்டுட்டா போறான்னு சொல்லிட்டு ஒரு அவசரமான அவதாரம் ஆகும். ஸ்ரீமத் ராமாயணத்துல வரைச்சே பிதரும் ரோச்சயா மாசன்னு தசரதனை வந்து அப்பாவா செலக்ட் பண்றார், செலக்ட் பண்ணி டைம் பீரியட் எடுத்துக்கிறார். ஆனா இங்க அப்படி இல்லை, சங்கல்பம் ஆரம்பிக்கிறார், அரிஹோம் ஆரம்பிச்ச உடனே சங்கல்பம் பூர்த்தி ஆல, உடனே அவதாரம் இங்க டைம் இல்ல. அப்படி ஸ்தம்பைக்க வர்ஜம் அதுனாபி கரீஷனூனம் தைலோக்கியமேவ நியத்தம் நரசிம்ம கர்ப்பம்னு போட்டுட்டாருங்க. இந்த ஒரு ஸ்தம்பத்திலிருந்து நீ வெளில வந்துட்டார், ஆனா நீ பிரகலாதம் எங்க கைய காட்டுவானோன்ற ரீதியில எல்லா இடத்துலயும் நீ போய் அவசரமா போய் பூந்துட்ட, அதனால இந்த திரைலோக்கியம் இருக்கே இந்த ஸ்தம்பத்தை தவிர மிச்ச எல்லா இடத்துலயும் முன்னுடைய கர்ப்பிதமாவே இருந்துட்டு இருக்க அழகா அங்க அனுபவிச்சார். அப்படிப்பட்ட யாதிரிச்சு காத்து எத் பிராது பவனாத்து, எவனுடைய அவதாரத்தால் இப்ப ஒரு இது பிரசவிக்காத வரைக்கும் இதுக்குள்ள ஏதாவது விஷயம் இருக்கா இல்லையா அப்படின்ற சந்தேகம் வரும் இல்லையா, பிரசவிச்சாதான் அந்த ஒரு இது போறது, சந்தேகம் போறது. அதனால இப்படி எவனுடைய என்ன சுவாரஸ்யம் சொன்னா, இத இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்னு கேட்டா, கோபாலச்சார சுவாமி சாதிக்கிறார், யம் அச்சேதனா ஸ்தூனா சேத்தனானாம் சேத்தன மசூத அப்படிங்கிறார். ரொம்ப அற்புதமான இது. ஏன்னா சேத்தனோ சேத்தன சேத்தனானாம்னு ஸ்ருதியில பகவான வந்து சேத்தனானாம் நித்தியோ நித்தியானாம் ரீதியில சொல்லச்சு. இப்ப சுவாமி அதை பண்ப அந்த சப்தத்தை சொல்லி சொல்றார், ஏம் அச்சேதனா ஸ்தூனா, இந்த அச்சேத்தனமா இருக்கக்கூடிய தூணானது சேத்தனர்களுக்கெல்லாம் எவன் சேதனோன்னு சொன்னா எம்பெருமானை இது பிரசவித்ததுன்னு அழகா சாதிக்கிறார். அப்ப எவனுடைய பிரசவித்தது, அதுக்காக எத் பிராதுர் பவனாது, எவனுடைய பிறப்பினால் எவனுடைய அவதாரத்தினால் யாக்காச்சித் மகாசுரகஸ்தூனா அவந்திய ஜடரா அபூத்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த ஏதோ ஒரு தூண் மகாசுர கிரகஸ்தூனான்னு சொன்னா அசுரனுடைய அந்த பெரிய தூண் இருக்கே அது என்ன ஆச்சுன்னு கேட்டா, அவந்திய ஜட்டதா தன்னுடைய மலட்டுத்தன்மை நீங்க பெற்றதாக சஹசா நான் உடனேவே விரைவில் மேலும் என்ன ஆயிட்டுன்னு கேட்டா, வேதசாம் பிதாமகி அபூத், பிரம்மதேவர்களுக்கெல்லாம் பிதாமகரென்று வழங்கப்படக்கூடிய பிரம்மதேவர்களுக்கெல்லாம் பிதாமகி அவர்களுடைய தந்தையான பரபிரம்மத்தை எம்பெருமானை பெற்றெடுத்தனால் அவை பிதாமகி ஆயிட்டுன்னு அழகா அபூத்ன்னு சாதிச்சார். இந்த ஸ்லோகத்துல இத சந்தியை பார்த்தோம்னா பிரிச்சு போட்டிருக்கா பாதமா, பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமஹ க்ஷணம் பாணிஜெய்ஹி, நீங்க பிரிச்சு போட்டிருக்கு, ஒரு கால சேர்த்து போட்டிருந்தா பாணிஜெய் ரவ்யாத்னு இருக்கும் சில எடிஷன்ஸ்ல, அப்ப பாணிஜெய் ரவ்யாத்னு வந்தா அப்ப பாணிஜெய்ஹி, ஏன்னா ஐக்கு அப்புறம் ர வரதுனால அதுல ஒரு ஸ்பெக்ட் பாசிபிள், பாணிஜெய்ஹி அவ்யாத்து, அவ்யாத்தினி சேர்த்து போட்டிருக்கலாம். அவ்யாத்தினின்றது நல்ல சந்தி இல்லை, வெறும் சேர்க்கை தான், அதை பிரிச்சுக்கலாம். ஜகந்திய குண்ட மகிமா ஜகந்தி அகுண்ட மகிமா, ஏன்னா பிரமா சம்பந்தப்பட்டமா இருக்கக்கூடிய விஷயத்துல மோஸ்ட்லி விகுண்ட வைகுண்ட அகுண்ட தான் வரும், அதனால குண்டன்னு இருக்காது, அதனால ஜகந்தி அகுண்ட ஜகந்தி அகுண்ட என் சந்தி இது மகிமா வைகுண்ட கண்டிரதக ஒன்னு சந்தி இல்ல. எத் பிராதுர் பவனாத்து, எத் பிராதுர் பவனாத்து ஒரே சப்தம், அவந்திய ஜட்டதா, அப்ப தகாரமும் பின்னாடி வரக்கூடிய அகாரமும் சேர்ந்து அது தா எத் எத் பிராதுர் பவனாத்து அவந்திய ஜடரா யாதிச்சி காத்து வேதசாம். இன்னொன்னு தக்காரத்துக்கு பின்னாடி அகாரம் வந்தாலோ அல்லது அந்த மூணு நாலு அஞ்சு கான்சனன்ஸ்ல பார்க்கச்சு கக கலாம் வந்தா அந்த தக்காரமானது அது தா சாஃப்ட் ஆயிடும். அப்ப யாதிச்சி காது வேதசாம், யாதிச்சி காது வேதசாம் ஆச்சு. யா காச்சித்து மகாசுரகஸ்துனா பிதாமஹ்ய பூத், பிதாமகி அபூத், பிதாமஹ்ய பூத், இந்த ஜெகந்தி அகுண்ட அது மாதிரி இது பிதாமகி அபூத் பிதாமஹ்ய பூத்துன்னு இது சந்தி என் சந்தி. இப்படி இந்த அஞ்சாவது பத்தியத்துல நிஜமனுடைய அனுபவத்தை சுவாமி தேசிகன் அதையொட்டி நம்முடைய வியாக்கியாதா கோபாலாச்சாரியார் இவெல்லாம் கொடுத்த அனுபவத்தை ஏதோ ஒரு தேவலை ஏதோ கொஞ்சோண்ட அப்படியே நீங்க பகிர்ந்த இந்த பத்தியத்து துவாரா. அடுத்த பத்தியத்தில் நான் அடுத்த இதுல மாமன அவதாரத்தை நம்ம அனுபவிக்கலாம். ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.